சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா, தக தக தக தக தகவன ஆடவா, சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. பொட்டு தாக்கு வரவுக்கு புற பொட்டு தாக்கு, உங்க கடல் எறா பொட்டு தக்கு, பொட்டு தக்கு தக்க போடு அன்னித பொட்டு தக்கு. நீ பந்தியால பத்து தாக்கு, பார்வையால போட்டு தாக்கு, பண்டிடாம மெல்ல தாக்கு, பாவம் சின்ன மல்ல தாக்கு. வர பார்த்து மீனா இப்ப பருத்து வச்சா மீனா, அட வந்துடுச்சு தானா ஒரு கீழுக்கு பந்தானா. காதல் மழையா அதை தேக்கி வைக்க தொட்டி ஒண்ணு கதாவில்லையா, ஒத்துக்கிட்டா கல்லண்ணைய கட்டி வைக்கிறான், உன்ன போஸ்டர்ல போட்டு எங்க ஒட்டி ஒட்டி வைக்கிறேன். வாடா, ஓ ஆசை தீர என்ன நீயோ சாப்பிட வாடா. சாப்பிட வாடா, என்ன சாப்பிட வாடா, ஓ ஆசை தீர என்ன நீயோ சாப்பிட வாடா. சாப்பிட வாடி, உன்ன சாப்பிட வாடி, என் இஷ்டப்படி உன்ன நானு சாப்பிட வாடி. சாப்பிட வாடா, என்ன சாப்பிட வாடா, ஆசை தீர என்ன நீ சாப்பிட வாடா. சாப்பிட வாடி, உன்ன சாப்பிட வாடி, என் இஷ்டப்படி உன்ன நானு சாப்பிட வாடி. முத்தாத்தில் போட்டு என்ன பாக்கட்டா, அது ரொம்ப பிடிக்கும். சாப்பிட வாடா, என்ன சாப்பிட வாடா, ஆசை தீர என்ன நீ சாப்பிட வாடா. சாப்பிட வாடி, உன்ன சாப்பிட வாடி, என் இஷ்டப்படி உன்ன நானு சாப்பிட வாடி. கிழிச்சு போடக்கா, அக்கா வேற அணி வேற உன்ன அக்கட்டா. நான் கொடுக்கட்டா, உருவா கொடுக்கட்டா, உனக்குதான் சும்மா கொடுக்கட்டா. நான் கொஞ்சட்டா, உன்ன கொஞ்சம் கொஞ்சட்டா, கொஞ்சதான் கொஞ்சம் பிக்கட்டா. அதர நீ பதர, நான் போட்டி வைக்கட்டா, ஹே திமுற நீ திமுற, உன்ன போட்டி வைக்கட்டா. காயக்கலபம் முத்தம் தரட்டா. சாப்பிட வாடா, என்ன சாப்பிட வாடா, ஆசை தீர என்ன நீ சாப்பிட வாடா. சாப்பிட வாடி, உன்ன சாப்பிட வாடி, என் இஷ்டப்படி உன்ன நானு சாப்பிட வாடி. என்ன பக்கடையா, பொண்ணு பக்கட்டா, எனக்கு என்ன பார்க்க வச்சுக்க வாயிடுப்புல இந்த பச்சை கிளி சுத்துது ஏக்கிருக்குல சுத்திக்க சுத்திக்க வாசுருக்குல என்ன தூக்கி போட்டு பிடிச்சு கூட கடக்கல நான் பதினெட்டு பட்டிக்கு ராசா என் நகப்பட்டு மலராதோ ரோசா பச்சிக்க பச்சிக்க பாயுடுப்புல இந்த பச்சை கிளி சுத்துது ஏக்கி இருக்குல்ல சுத்திக்க சுத்திக்க பாசுருக்குல ராணி முழுவதுமே காசு வேணும் ஏறிடுச்சா தெரிஞ்சு கூடிடுச்சா மருந்து mama. No money, no money, no honey, no honey, ma. No money, no money, no honey, no honey, ma. Symbol alive, it's symbol alive, it's symbol alive. Symbol alive, it's symbol alive. It's symbol alive, it's symbol alive. கடவுள் படிச்சதுமே மனுஷன் படிச்ச ஒரு தினமும் எழுந்ததுமே தெருவில் அடிச்சுக்கிட்டு கட்டி பொருள வைக்கும் காசு தான் No money, no money, and no money, no honey, da. No money, money, money, no honey, honey, honey, honey, ma. Hey, no money, money, money, no honey, honey, honey, ma. No money, no money, no honey, no honey, ma. Yeah.

விழுது. ஏ உத்து நீ உத்து இவ உத்து கிட்ட ஓரங்கட்டு அடி திருவாரூர் தேரு பக்கம் வாடி திருவிழா வண்ணக்கு வைக்க வாடி தென்காசி போவோ வரியா சிவனே நீ எனக்கு முறையா அடி மதுரைக்கு போவோ வரியா தேரே பக்கம் வாடி திருவிழா வண்ணக்க வைக்க வாடி என்ன விலை நீ திருடிக்கிட்டு போனா குத்தம் இல்ல அடி மைசூர் பாக்கே என்ன விலை தட்டு புட்டா புட்டு புட்டா குத்தம் இல்ல கொள்ளாறு போய் வரலாமா கட்டி தங்கம் பெறலாமா கட்டி தங்கம் உனக்கு அதுக்கு நீ அத்தல தான் இருக்கு பக்கம் வாடி திருவிழா ஒன்னக்க வைக்க வாடி மாமல்லபுரத்து மன்னவாடா செதுக்குன சொல்லையா அரை காஞ்சிபுரம் பட்டு என்ன விலை கட்டிக்கிட்டு போய மொத்த வில தூத்துக்குடி முத்தே என்ன விலை கைத்த கட்டில் எங்க இருக்க கேரள போய் வரலாமா ராஜ வைத்தியம் பெறலாமா ராஜ வைத்தியம் எனக்கு இருக்க ராணி வைத்தியம் எனக்கு இருக்க ஒரு ரப்பவமா ஒரு ஜத்தி பாப்போமா ஒரு ரப்பவமா ஒரு ஜத்தி பாப்போமா தாடியம் மாடி சிவனே நீ எனக்கு முறையா அடி மதுரைக்கு போ பண்ணு பச்சை மிளகா இஞ்சி மரப்பா இழக்க வச்சா பண்ணு எவ்வளவு மிட்டாய் சிவன் தான் சிலக்க வச்சா எட்டு தானா பசரம்மா எகிரினுக்கும் வயசம்மா கட்டு சொரு போல என்ன கட்டுறியே எதுக்குமா எதுக்குமா மரகண்ணு பச்சை மிளகா இஞ்சி மரப்பா இழக்க வச்சா சக்கரை பண்ணு ஜம்பு மிட்டாய் ஜிப்புன்னு தான் சிலக்க வச்சா வெடிச்ச வெள்ளரி பழமே பக்கம் பார்த்த எடுப்பேன் மிளகா இஞ்சி மரப்பா இழக்க வச்சா சக்கரை பண்ணு ஜவு மிட்டாய் கண்ணு ரெண்டும் அந்துருண்ட கண்ணு ரெண்டும் நெய்யுருண்ட ஒத்து போன கச்சிருக்கு நீயும் நானும் எழுருண்ட என்ன சொல்ல என்ன சொல்ல காட்டலுன்னா எடுக்குமா எடுக்குமா தமரகண்ணு பச்சை மிளகா இஞ்சி மரப்பா இழக்க வச்சா அந்த இலை எனக்கு இதுவரை சிக்கவில்லையே. என் அழகு ரசிக்க என் நெருப்பை அணைக்க இவன் கிட்டவில்லையே. எல்லாம் தேடி தேடி உன்னை கண்டேனே. மழையும் போச போசங்குதே, அடியம்மாடி மழையும் போச போசங்குதே. காத்து பச பசங்க காட்டோரம் போயிருந்தே, மழையும் போச போசங்குதே, அடியம்மாடி மழையும் போச போசங்குதே. மழையும் பச பசங்க மனதறக்க போயிருந்தே, மீன் போச போசங்குதே, அடியம்மாடி மீன் போச போசங்குதே. வெள்ள கட்டி கண்டாங்கி வாங்கி தரண்டி, நீ புரிந்துகிட்டு சரசரக்க நடந்து வாயண்டி. கண்டாங்கி சரசரக்கும் கட்டி அதுவும் கசங்குபடி, பனரசு வாங்கி தரண்டி, நீ உடுத்துக்கிட்ட பளபளன்னு ஜோலிக்கும் பாருடி. ஏ பனரசு பளபளக்கு பட்டு பொண்ணு உடம்பில் குத்தும், காந்தி போற வாங்கி தரண்டி. சேல அசாருக்கு சீட்டெழுதி தந்திருக்கேன், கால் குலுசு வாங்கி வரண்டி, நீ புட்டுக்கிட்டா கலகலன்னு பேசும் பாருடி. கொலுசு கலகலக்கும் கட்டியலில சத்தம் வரும், கல்வளையல் வாங்கி தாரடி, நீ மாட்டிக்கிட்டா வளவழான்னு வழுக்கு பாருடி. கல்வளையல் வளவழக்கு கஞ்சத்தான அதுல இருக்கும், வைரத்தோடு வாங்கி தாரடி, நீ போட்டுக்கிட்டா தகதகன்னு ஜொலிக்கும் பாருடி. என்னடா சுதி இறங்கி போச்சு, ஏத்துடா டேய். ஏ மார்கழியில் கதகதைக்கும் காத்திகையில் மழையடிக்கு உனக்கு மட்டும் கொடை பிடிப்பேண்டி, என் வெட்டியால குறுகுறுக்க கொடை பிடிப்பேண்டி. Oh, தினம்